this one, that one, this one. How I'm supposed to pick, son? I be in the best of three worlds, floating, getting me the best of three girls. Okay, I don't ever, ever wanna leave. My metropolitan girl, give me room to breathe. My village girl, assume something up my sleeve. So I breathe, so my girl at home taking it easy. Sarigama, sarigama, puve, gama, gama, gama, gama, gama, nadiye, gana, gana, gana, gana, gana, malaye, sana, sana, sana, sana, sana, isaye, taka, taka, dimi, taka, dimi, kaviye, sandangal, konjiye, mugile, sir, sir, sir, sir, sir, anile, tur, tur, tur, tur, tur. இன்சென்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பெண் தோழியை நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், என் கைகள் கோர்த்து கொள்ள அட காற்றுக்கு என்ன நாணம், நான் கால்கள் கொண்ட தென்றல் நடமாடும் சாலை மின்னல், நான் கூந்தல் கொண்ட மேகம் நடமாகம் பாடும் ராகம், இக் கவிதை கொஞ்சம் குயிலே நீ பாட பாட சுகமா, உன் கையப்பம் தான் கேட்டே நான் மட்டும் தனியாய் வரவா. She like to watch Diddy when he making that Batman. I'm so pretty.